சுகம் கரோதி கல்யாணம், ஆரோக்கியம் தன சம்பத, சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதி. தீபோ ஜோதிர் பரப்ரம்மா, தீபோ ஜோதிர் ஜனார்தன, தீபோ ஹரது மே பாபம், சங்க்யா தீப நமோஸ்துதே.